ஆடும் மழைக்காலம், வீதியில் எங்கெங்கும் கூடை கோலம், என் முன்னே நீ வந்தாய் கொஞ்ச நேரம், என் விழி எங்கும் பூக்காலம், உடல் கொதித்ததே உயிர் மீதந்ததே, ஐயோ அது எனக்கு பிடித்ததடி, எடை குறைந்ததே தூக்கம் தொலைந்ததே, ஐயோ பைத்தியமே பிடித்ததடி. மின்னல்கள் கூத்தாடும் மழைக்காலம், வீதியில் எங்கெங்கும் கூடை கோலம், என் முன்னே நீ வந்தாய் கொஞ்ச நேரம், என் விழி எங்கும் பூக்காலம், உடல் கொதித்ததே உயிர் மீதந்ததே, ஐயோ அது எனக்கு பிடித்ததடா, எடை குறைந்ததே தூக்கம் வீட்டில் கோலம் போட்டேன் குழப்பத்திலே, காதல் கவிதை வாங்கி படுத்தேன் கிறக்கத்திலே, ஓ குட்டி பூனைக்கு முத்தம் கொடுத்தேன் மயக்கத்திலே, உயிர் மீதந்ததே, ஐயோ அது எனக்கு பிடித்ததடா, எடை குறைந்ததே தூக்கம் தொலைந்ததே, ஐயோ பைத்தியமே பிடித்ததடா. மின்னல்கள் கூத்தாடும் மழைக்காலம், வீதி தேவ